கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொள்கிறேன். இப்படியாய் இந்த நாளிலே நாம் தேவ ஜனங்களாய் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் பாராட்டின மகத்துவம் உள்ள கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொள்கிறேன். ஆம், அவருடைய கிருபை இல்லாதபடி நாம் நம்முடைய வாழ்வை கடத்த முடியாது, நடந்து செல்ல முடியாது என்பதை நாம் அறிகிறோம். நாம் அப்படிப்பட்டவர்களை. ஏன் என்று சொன்னால், உலக மக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், உலகத்தில் அவர்களுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னு வைங்க, நமக்கும் அதே போராட்டம் வருகிறதுன்னு வைங்க. நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம், ஒருவர் ரட்சிக்கப்பட்டவர், இன்னொருவர் ரட்சிக்கப்படாதவர். ரெண்டு பேரும் ஒரே சூழ்நிலை, ஒரே பிரச்சனையில் போகிறார்கள். வெளியில் ஒரே பிரச்சனை, ஒரே காரியம். ஆனால் அவளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சாத்தான் அவளோடு போராட மாட்டான், நம்மோட சாத்தான் போராடுவான். அப்போ இன்றைக்கு பாருங்கள், உலக ஜனங்களை காட்டிலும் தேவ ஜனங்கள் தான் ஒரு காரியம் வரும்பொழுது மிக கடினப்படுகிறதையும் கஷ்டப்படுகிறதையும் பார்க்கிறோம். உலக ஜனங்கள் அதை இலகுவாய் மேற்கொண்டு போய்விடுகிறார்கள். அவளுக்கும் அதே சம்பவம் வருகிறது, ஆனால் அவர்கள் அதை இலகுவாக மேற்கொண்டு போய்விடுகிறார்கள். நமக்கு அது முடியாமல் இருக்கிறது, அதிகமான பயங்கரம் உண்டாகிறது, அதிகமாய் நாம் அதில் வேதனைப்படுகிறோம். காரணம், சாத்தான் அவனுடைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பூத்தி கொண்டே இருக்கிறான். அப்போ நமக்கு இந்த ரெண்டு போராட்டம் எப்பொழுதுமே இருக்கும். அவளுக்கு ஒரு போராட்டம், இந்த உலகத்தில் உள்ள ஒரே போராட்டம், ஒரே ஒரு காரியத்தில் போராடுவார்கள். நாம் அதே காரியம்தான் நமக்கும் உண்டாகும், ஆனால் நமக்கு ரெண்டு வகையான போராட்டத்தை உண்டு பண்ணுவான், சாத்தானும் உண்டு பண்ணுவான். அந்த பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு பைபிளில் இருந்து எதிரான காரியங்களை நமக்கு காட்டி, இப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லி நாம் குழம்பும் அளவிற்கு, நம்முடைய வாழ்க்கையை நாம் குழப்பி போடும் அளவிற்கு சாத்தான் என்ன செய்து விடுகிறான்? அதை செய்து விடுகிறான். அவன் ஏன் செய்கிறான் என்றால், நாம் அப்படி குழப்பப்பட்டு போகிறதுனாலே தேவனோடு நமக்குள்ள உறவிலே நமக்கு விரிசலை உண்டு பண்ணிவிட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ஏற்கனவே நாம் தேவனோடு விரிசல் உள்ளவர்கள். அந்த விரிசலை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சரி செய்தார். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய பலியினாலே அதை சரி செய்து பிதாவோடு நம்மை இணைத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே உலக ஜனம் பிதாவோடு இன்னும் இணைக்கப்படவில்லை. அவர்கள் ஏற்கனவே விரிசல் உள்ளவராக தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த போராட்டத்தை அவங்க கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன போராட்டம் உண்டாகும், இதையும் நாம் தாங்கிக் கொண்டு அதோடு கூட நாம் தேவனோடு ஓடுகிற ஓட்டத்திலும் நமக்கு பிரச்சனை கொண்டு வந்து கொடுப்பான். இந்த ரெண்டு காரியமும் நமக்கு ஒன்று சேர்ந்து வரும்பொழுது தான் மற்றவர்களை காட்டிலும் நாம் அதிக வேதனையோடும் அதிக துன்பத்தோடும் நாம் காணப்படுகிறோம். இரண்டாவது, அவருடைய வழிகள். அவருடைய வழிகளில் நம்முடைய வழிகள் வித்தியாசமாக இருக்குமானால், அவருடைய வழிகளை காட்டிலும் நம்முடைய வழிகள் மாற்றமாக இருக்குமானால், கர்த்தர் என்ன செய்வார்? அந்த இடத்துல போராட்டத்தை உண்டு பண்ணுவார். ரெண்டு காரியங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளுங்க. அங்கே நினைவைக்கு போகும்படியாக யோனாவுக்கு கர்த்தர் சொன்னார். அங்கே யோனாவுடைய வழி கர்த்தருடைய வழிக்கு எதிராக இருந்துச்சு. கர்த்தர் என்ன செய்தார்? யோனாவுக்கு எதிராக இருந்தார். என்ன நடந்துச்சு? கடலில் எல்லாம் உண்டாயிற்று. ஆனால் நாம் பார்க்கிறோம், கடலில் உண்டான ஆபத்து எல்லாருக்கும் தான், அங்கே இருந்த உலக ஜனங்களுக்கும் தான் அந்த ஆபத்து. உலக ஜனங்களுக்கும் தான் கடல் கொந்தளிச்சது, உலக ஜனங்களுக்கு தான் நடந்துச்சு. ஆனால் யார் அதற்கு காரணமாக இருந்தார்னா, அங்கே இருந்த ஒரு தேவனுடைய பிள்ளை. அவர்கள் எந்த காரணமும் இல்லை. அந்த உலக மக்கள் அவர்கள் பாவிகள் தான், ஆனால் இந்த கடல் கொந்தளித்ததற்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பாருங்க, அங்கே தூக்கி போட்டோம்னா அவளுக்கு அமைதலாயிற்று, ஆனால் அங்கே யோனாவுக்கு அமைதலாக இல்லை. யோனா என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு? மீனின் வயிற்றில் யோனா மாட்டு பண்ணாங்க, கடையில் கொண்டு போய் கர்த்தர் சேர்க்கல. உடனே கர்த்தர் என்ன செய்யலை? யோனாவுடைய பிரச்சனை எடுத்து போடையில, அங்கே உலக ஜனங்கள் பிரச்சனை போயிட்டு, அவருடைய பிரச்சனை போயிட்டு. ஆனால் தேவ பிள்ளை என்று அறியப்பட்ட, தேவனுடைய தீர்க்கரசு என்று அறியப்பட்ட யோனாவுக்கு பிரச்சனை மாறிச்சா? மாறி இல்லை. கடல்லேருந்து தூக்கி போ, கடல் கொந்தளிப்பு மாறிச்சு, ஆனால் மீன் வயிற்றுக்குள்ள யோனா. அப்போ கர்த்தர் அங்கே பாடத்தை படிப்பித்து காரியத்தை செய்து அங்கே அனுப்புகிறார். நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் உலக ஜனம் அல்ல. உலக ஜனத்திற்கு இருக்கிற அதே பிரச்சனை போல நமக்கும் பிரச்சனைகள் வருகிறது, ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய பிரச்சனைகள் பாரதூரமானது, அதை காட்டிலும் நம்முடைய பிரச்சனைகள் மிக மோசமானது. அதற்கு பின்னுக்கு நம்முடைய காரணங்கள் இருக்கிறது, நம்முடைய காரணங்கள் இருக்கிறது. இப்ப தேவ ஜனங்கள், நாம் ஒரு காரியத்தை முதலாவது சரி செய்தால், ஒரு பகுதியை நாம் சரி செய்துட்டா அடுத்த பகுதியை நாம் இலகுவாக்கி கொள்ளலாம். என்ன என்றால், இந்த போராட்டத்தினுடைய நோக்கமும், தேவன் இதை அனுமதிக்கிறதான நோக்கமும், சாத்தான் இதை வைத்து அவன் விளையாடுகிற நோக்கத்தையும் நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைச்சிட்டேண்டா. ஓ, எனக்கு இந்த வந்திருக்கிற போராட்டத்துக்கு தேவன் ஏன் இதை அனுமதித்தார்? ஒரு காரியத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, தேவன் அனுமதிக்காத எந்த காரியமும் உங்களோட வாழ்க்கையில் நடக்காது. இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம் என்று நம்புகிற, விசுவாசத்திலே வீரர்கள் என்று நம்புகிற ஜனங்களே, இந்த காரியம் தேவனால் வந்தது என்று நம்புகிறது கிடையாது. இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார், இந்த தீமையை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார், இந்த தண்டனையை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார் என்று கிறிஸ்தவர்களை இன்றைக்கு நம்புகிறது கிடையாது. ஆனால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்த்து அனுமதிக்கிறாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த அந்த வேதனை என்னது? குட்டும் சாத்தானுடைய தூதன். ஏன் குட்டும் சாத்தானுடைய தூதன்? எப்பொழுது அந்த சாத்தான் வந்து குட்டுவான் என்றால், அவர் எப்பொழுது தன்னை பெருமையாய் நினைக்கிறாரோ, நான் என்னை பெருமைப்படுத்தாத மணிக்கு, அப்ப பெருமையின் எண்ணங்கள் அவருக்குள்ள வருகிறது என்று அவர் சொல்லுகிறார். தேவன் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை நிமித்தமாய் பெருமையின் எண்ணங்கள் அவருக்குள்ள வருகிறது. இந்த எண்ணங்கள் வரும் பொழுது அங்க என்ன உண்டாகிறது? சரீரத்தில் வேதனையும் உண்டாகிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்யல? பலத்தை தாரேன்னு சொன்னார், அதை எடுத்து போட்டுருன்னு கர்த்தர் சொல்லல. ஏன் கர்த்தர் அப்படி செய்ய வேண்டும்? ஏன் அவரை குட்டி கொண்டே இருக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை பிடித்த நோக்கமும் அவரை கொண்டு செய்த ஊழியமும் மிகப்பெரியது. இன்றைக்கு வரைக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய அதிகமான புத்தகங்களை எழுதினவர் அவர்தான். ஆனால் அவருக்கு ஏன் அந்த குட்டும் சாத்தானுடைய தூதனை அவருடைய வாழ்க்கையில வச்சிருக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் பாவத்திலே போய் விழுந்து விடாதபடிக்கு அவர் இறுதி வரை காக்கப்பட்டு ஜெயம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை, ஓடின ஓட்டத்தை வீணாக்கி விடக்கூடாது. இன்னைக்கு ஓடுகிற ஓட்டத்தை வீணாக்கி விடக்கூடாது என்கின்ற தேவன் நோக்கம். ஆனால் இன்னொரு காரியம் இருந்துச்சு, அவருக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்துச்சு. கிறிஸ்து நிமித்தமாக அநேக உபத்திரவம் வந்துச்சு. அந்த உபத்திரவத்திற்கும் அவருடைய வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை. அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த உபத்திரவத்திற்கும் அவருக்கு தேவன் அனுப்பின, தேவன் நிமித்தமாய், கிறிஸ்துவின் நிமித்தமாய், சிலுவை நிமித்தமாய் வந்த உபத்திரவங்களுக்கும் அவருடைய பிழைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அது தேவன் என்ன செய்கிறது? நம்மை கட்டி எழுப்புவதற்காக தேவன் அனுமதிக்கிற உபத்திரவங்கள். இது இன்னொரு உபத்திரவம். தேவன் நம்மை திருத்துவதற்காக, நாம் விழாமல் நாம் காக்கப்படும்படியாக, நம்முடைய பிழைகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பிழைகளை செய்யும் பொழுது கூட்டும்படியாக தேவன் அனுமதிக்கிற காரியங்கள். இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்கள் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுதும் இது என்னத்திற்காக எனக்கு அனுமதிக்கப்பட்டது? ஏன் இந்த தீமையை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் இந்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறார்? ஏன் இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை? ஏன் நான் இப்படி இருக்க வேண்டும்? அதற்காக நீங்க என்ன செய்யக்கூடாது தெரியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவர் உள்ள இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கறது, ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கிறது. ஓ, நான் அவரை விட, நான் இவரை விட, அப்போ அவருக்கு கடவுள் இதெல்லாம் கொடுத்துருக்காரு, அப்போ அவர் பரிசுத்தமான நடந்திருப்பாரோ, அவர் என்னை விட பரிசுத்தமானோ, அதனால தான் அவருக்கு அதிகமாக கொடுத்தாரோ? இல்லை, அப்படி இல்லை. பைபிள் அப்படி சொல்லையில, வேதத்தில் அளவை குறித்து சொல்லும் பொழுது அப்படி சொல்லையில, யார் பலவீனராக இருக்கிறாரோ அவளுக்கு அதிகமாக கொடுப்பார்கள். நாங்கள் ரெண்டு பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், ஒரு பிள்ளை பெரியவன், ஒரு பிள்ளை சிறியவள் இருந்தால், சிறிய பிள்ளைக்கும் பெரியவருக்கும் ஒரே காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். இடையில் அடிக்கடி லேவி கேட்பார், ஏன் நீங்கள் லீசாவுக்கு இப்படி செய்கிறீங்க, ஏன் எனக்கு இப்படி செய்கிறீங்கன்னு கேட்பார். ஏன் கேட்பாருன்னா, அந்த பிள்ளைக்கு தெரியுது இவருக்கு நாங்கள் வித்தியாசமாக நடத்துகிறோம், அவரை வித்தியாசம், ஆனால் எங்களுடைய அன்பும் பாசமும் வித்தியாசம் இல்லை. அது அந்த பிள்ளை இப்போ உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. அந்த வயதிற்கு எது தேவையோ, எதை பராமரிக்க வேண்டுமோ, அதை தாய் தகப்பன்மார் செய்வார்கள். நம்முடைய பரம தகப்பனும் அப்படி போலவே. இவருக்கு கொடுத்திருக்கிறார், அவருக்கு கொடுக்கல, அவருக்கு செய்திருக்கிறார், இவருக்கு செய்யலை, அதனால என்னுடைய பரிசுத்தத்தில் நான் குறைவு, அவர் கூட இவர் கூட, இந்த ஒப்பீடு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாது. அது அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கர்த்தர் என்ன அனுமதித்தார், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு என்ன தடை பண்ணினார், இதை நான் சரியாய் பார்த்து நான் சரியாய் உணர்ந்து கொள்ளுவேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதம் 35:9. சங்கீதம் 35:9. சரியா நான் சொன்னது? சங்கீதம் 35:9. இல்லையே, சங்கீதம் 35 சரியா? 35:9 என் ஆத்துமாவே கர்த்தரின் கழி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பின் மகிழ்ந்திருந்தது. ஆமே, சாரி நான் சொன்னது உங்களுக்கு கேட்கல. 9 என் ஆத்துமா கர்த்தரில் கழி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். என் ஆத்துமா கர்த்தரில் கழி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஏன் மகிழ்ந்திருக்கும் என்றால், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். அப்ப ரட்சிக்கப்பட்டவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த மாற்றங்கள், இந்த போராட்டங்கள், இதையெல்லாம் ஒரு மனுஷன் சரியாய் அறிந்து உணரக்கூடியவனாக இருந்தால், ஓகே ஒரு காரியம் வந்துட்டு, ஓகே எனக்கு தெரிய வேண்டும் இதனால தான் எனக்கு இது வந்துச்சு, எனக்கு அந்த காரணம் தெரிஞ்சிட்டுன்னா அதுக்கு பிறகு எனக்கு துக்கம் இருக்காது. அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன், அதுக்கு பிறகு எனக்கு துக்கம் இருக்காது. ஒரு காரணம் தெரியாத வரையிலும் நாம் என்ன செய்வோம் தெரியுமா, பதபதைத்து கொண்டிருப்போம். என்னுடைய பிள்ளை லீசா, அவருக்கு ஒரு வைரஸ் தாக்கப்பட்டது, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அது என்ன வைரஸ் என்று அதிக நாட்கள் அவர்கள் கண்டுபிடிக்கவே இல்லை, ஒவ்வொன்றாக கொடுத்து கொடுத்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில், கடைசி கடைசி நேரத்தில் தான் அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். அது பிள்ளையே கொன்று அவருடைய சரீரத்தை மாம்சத்தை சாப்பிடக்கூடிய ஒரு வைரஸ் என்பதை கண்டுபிடிச்சார்கள். சிப்பராக்கு அதே மாதிரி தான் நினச்சி சிப்போராளுக்கு அதே போல சில காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். அப்போ அது வரைக்கும், அது என்ன என்று அறியும் வரைக்கும், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பிரச்சனை என்று அறியும் வரைக்கும் நம்முடைய இருதயம் என்ன செய்யும், பதவதைக்கும். ஆனால் அதை கண்டுபிடித்து விட்டோம் என்றால் அடுத்து என்ன செய்வோம், சரி இதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அடுத்ததை செய்து அதிலிருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த குழப்பம் தான், இந்த ரெண்டு விஷயத்தை நான் சொன்னேனே, இந்த ரெண்டு குழப்பம் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் ஏன், எந்த உபத்திரவம் என்னால் வந்தது, எந்த உபத்திரவம் கடவுள் என்னை உயர்த்துவதற்காக அனுமதித்தார், எந்த உபத்திரவத்திலே கர்த்தர் என்னை கண்டிக்கிறார் என்பதை வித்தியாசம் அறியாததினாலே, வித்தியாசம் அறியாததினாலே தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், எப்பொழுதும் துக்கத்தோடு வாழுகிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் துக்கம், இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுடைய முகத்தை பாருங்கள், துக்கம் உள்ளவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஒரு சின்ன ஒரு காரியம் வந்துட்டா துக்கம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா துக்கம், ஒரு இது வந்துட்டா துக்கம், ஒரு வேதனை வந்துட்டா துக்கம். நாம் அதை ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். முதலாவது இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இது ஏன், இது என்னத்திற்காய் வந்தது, கர்த்தர் இதிலிருந்து எனக்கு என்னத்தை சொல்லுகிறார், தேவன் என்ன பாடத்தை எனக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் நினைக்கிறபடி இந்த வாழ்க்கை துக்கத்தோடு துக்க முகத்தோடு திரியக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை கிடையாது. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய வேலைகளில் ஒன்று என்ன தெரியுமா, சந்தோஷத்தை உண்டு பண்ணுவார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். உலகத்தில் நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது, உலகத்தில் நிறைய மன மகிழ்ச்சிக்குரிய இடங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய மன மகிழ்ச்சி கிடையாது, அவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது என்ன புசிப்பும் குடிப்பு, அப்போ நம்ம புசிக்கக்கூடாதா குடிக்கக்கூடாதா, நான் புசிக்கக்கூடாதா குடிக்கக்கூடாதா, அது அல்ல. தேவன் சொல்லுகிறது இந்த புசிப்பும் குடிப்பும் என்பது உலகத்தின் காரியத்தில் உள்ள புசிப்பும் குடிப்பும். உலகத்துக்கு ஒரு ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை இருக்குது, நாம் இருக்க மட்டும் என்ன செய்ய வேண்டும், நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு நல்லா சந்தோஷமாய் நாம் வாழ்ந்து விட வேண்டும். உலகத்திலையும் இருக்கு, சந்தோஷமாய் வாழ வேண்டும், புசிச்சு அது சந்தோஷமா வாழ்றதுக்கு உலகம் சொல்லுகிற வழி புசிப்பும் குடிப்பும். நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சா உங்களுக்கு என்ன வருமா? சந்தோஷம் உண்டாகும். அது உலகத்தில் உண்டாகிற சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற ஒரு தேவ ஜனம் அவருடைய வாழ்க்கையில நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் அவருடைய முகத்திலே பார்க்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளையை நீங்க பார்த்தால் இந்த தேவ பிள்ளை அவருடைய சமாதானத்தையும் அவருடைய சந்தோஷத்தையும் அவர் காட்டும் பொழுது, ஓ இவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இவரை தேவனுக்குள்ளாய் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், தேவன் இவரை வழிநடத்துகிறார், இந்த சந்தர்ப்பத்திலும் எப்படி நடக்க முடியும் இப்படி என்று நாம் யோசிக்க வேண்டும். ஐயரே மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? ஐயரே மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? அங்க மடிந்து போகக்கூடிய அதே இடத்துல தான் அந்த ஐயரும் இருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அங்குதான் இருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. ஆமே, நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் இருந்த அந்த படகு தான் ஆடிக்கொண்டிருந்துச்சு. அவர் இருந்த அந்த கடல்ல தான் கொந்தளிப்பு உண்டாயிற்று. அந்த படகு அலைவினால் நிரப்பப்படக்கூடியதாய் அவர் இருந்த, ஆனால் அவரால் எப்படி நித்திரை பண்ண முடிஞ்சது? அவரோடு கூட இருந்தவர்களால சமாதானமா இருக்க முடியல. சூழ்நிலைகளை பார்த்த உடனே சமாதானமா இருக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து அதே சூழ்நிலையில தான் இருந்தார், சமாதானமா நித்திரை பண்ணினான். நித்திரை சமாதானத்திற்கு அடையாளம், நிம்மதிக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து அமைதியாய், அவ்வளவு சத்தம், ஒரு கடல் ஆக்ரோஷமாய் கொந்தளிக்கிறது என்றால் அது பெரிய கப்பல் இல்லை, படகு. நீங்க படகுல போயிருந்தா உங்களுக்கு தெரியும், படகுல ஆழ்கடல்ல போகும்பொழுது அந்த படகுல, நாங்கள் இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போகும்போது அப்படித்தான் போயிருந்தோம். 2000 போகும்பொழுது, 2000 இல்லை 89 போகும்பொழுது போயிருந்தோம். அப்படி போகும்பொழுது அந்த படகு மிக மோசமான சத்தத்தை, அந்த கடல் மிக மோசமான சத்தம், அந்த படகு ஆடும் பொழுது அது மிக, நாங்கள் எப்படி உள்ளுக்கு போயிடுவோமோன்னு இருக்கும். உள்ளுக்கு சாதாரணமான ஒரு கடல்ல பயணத்தை நீங்க போட்ல செய்யும் பொழுதே அப்படிதான் இருக்கும், உள்ளுக்கு போயிடுவோமோ அப்படிதான் இருக்கும். ஆனால் இது அலைகள், மிகப்பெரிய அலைகள் எல்லாம் உண்டு பண்ணும் பொழுதும் அங்கே இயேசு கிறிஸ்துவால் சமாதானமாய் இருக்க முடிந்தது. அப்ப நீங்க நினைக்கலாம், அவர் இயேசு கிறிஸ்து அதனால சமாதானமா இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து எழுப்பி என்ன செய்தார்? உங்கள் விசுவாசம் எங்கிட்டு கேட்டார். அப்படி என்ன அர்த்தம்? நீங்களே சமாதானமா இருக்கலன்னு கேட்டார். நீங்க இதை பார்த்து பயந்தீங்க என்று கேட்டார். ஆனால் எல்லாரும் பயப்பட வேண்டிய இடம் தான், எல்லாரும் பயப்படக்கூடிய நிலைமை தான். ஆனா ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டா நீங்க ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டியவர்கள் இல்ல, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி ஆயிருந்தாலும் நாம் சந்தோஷமா இருக்க பழகி கொண்டவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையில கிடையாது, ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா? 4 பிலிப்பியர் 4:7 வரைக்கும் வாசிக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். கண்ணீர் என்பது கவலைப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில துக்கம் அதிகரிக்கும் போது வெளிப்படுகிற ஒரு அடையாளம். அவருக்குள் கண்ணீர் வெளிப்படுகிறது என்றால் அவர் அழ வேண்டிய அவசியமே கிடையாது, கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணீர் வருகிறது என்றால் அது அங்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும். ஆனால் அதே கண்ணீர் சில இடங்களில் அவருடைய மன மகிழ்ச்சியை, ஆனந்தத்தையும் அந்த கண்ணீர் வெளிப்படுத்தும். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எல்லா மனுஷருக்கும் நீங்கள் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடாது, இல்லை என்னுடைய வாழ்க்கையை அவர் மாத்திரம் அறிந்தால் போதும், இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும், எல்லாம் அங்கே யாருன்னு சொல்லல, லிஸ்ட்ல இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் பாஸ்டர் போதகர் இல்லை, எல்லாருக்கும் உங்களை பார்த்தா நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் தேவனுடைய பிள்ளை, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் தெரிய வேண்டும், வெளியில தெரிய வேண்டும். உங்களுக்குள்ள யார் இருக்கிறார் என்பது நீங்கள் காட்ட வேண்டும். நம்ம காட்டுகிறோம், நீங்க நினைக்கிறீங்க இல்லை நான் காட்டவில்லையோ, இல்லை நமக்குள்ள யார் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தாலும் நாம் அறியாமல் போனாலும் நாம் காட்டிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அது என்ன, கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரா கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, கர்த்தருடைய வருகையை கொடுத்து அவருடைய வருகை சமீபம். ஏனென்றா, ஏன் நமக்கு தெரிந்திருக்கணும் என்றா, இந்த எல்லா கிரியையையும் கண்டிக்கும்படியாய் அவர் சமீபமாக இருக்கிறார், அவர் வந்து கொண்டு இருக்கிறார், தேவன் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இங்கே தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மேலே அவர் சந்தோஷத்தை குறித்து சொல்லிட்டு, நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஏன் என்று சொல்லுகிறார், ஏனென்றால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ கவலைக்குரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் வருமா இல்லையா? கவலைப்படக்கூடிய காரியம் உங்கள் வாழ்க்கையில வருமா இல்லையா? நிச்சயமா வரும். நான் கிறிஸ்தவனா இருப்பதனாலே என்னுடைய வாழ்க்கையில எந்த கவலையும் வராது பொய். நான் கிறிஸ்தவனா இருப்பதனாலே என்னுடைய வாழ்க்கையில எந்த துன்பமும் வராது, நான் பொய். நான் அப்படி சொன்னால் நான் பொய்யன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படி என்றால் எல்லாவற்றிற்கும் கவலைப்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில வரும். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை அழுகையோட அல்ல, கண்ணீரோட அல்ல, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதனால தான் சொன்னேன், கண்ணீர்ல ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று ஆனந்த கண்ணீர், அது உண்மையாக தெரியும். இவர் உண்மையாய் மனமகிழ்ச்சியில் அழுகிறாரா, சந்தோஷத்தில் அழுகிறாரா, உண்மையில துக்கப்பட்டு அழுகிறாரா என்று கண்ணீர் காட்டி கொடுத்துரும். நீங்க எவ்வளவுதான் உங்களை அடக்கி பாருங்க, எவ்வளவுதான் செய்து பாருங்க, இவர் என்னத்திற்காய் அழுகிறார் என்பதை மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால்தான் சொன்னார், எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. பாருங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட, ஸ்தோத்திரம் என்றால் என்ன என்றால் நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் நன்றியுள்ள ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி, யார் இப்படி தெரியப்படுத்தினா? ஒருவரை யோசிச்சு பாருங்க. யோபு என்கின்ற ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில எல்லா துக்கம் வந்தபோது, எல்லா துக்க செய்திகள் ஒன்றின் பின்னால் உண்டாய் வந்தபோது அவர் என்ன செய்யல, அழுது கொண்டிருக்கல, மாறாக அவர் மனைவிக்கு சொன்னார், தேவனிடத்துல நன்மையை பெற்றனா தீமையும் பெறக்கூடாதா என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை தூஷிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்துல இருந்துதான் எனக்கு இதெல்லாம் வருகிறது. இதுக்கு முன்னுக்கு வந்த நன்மையும் தேவனிடத்துல தான் வந்துச்சு, இப்ப தீமையை வந்திருக்கின்ற வாழ்க்கையில அது தேவன் அனுமதிக்காம வரையில. அப்ப ஒரு மனுஷனுடைய, ஒரு தேவக்குள்ளுடைய வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சம்பவங்களும் தேவனிடத்திலிருந்தும் தேவன் அறிந்தும் தேவன் அனுமதித்தும் தான் நடக்குது. இந்த எண்ணம் இருந்துட்டா நமக்கு எப்படி இந்த கவலை நம்மை வந்து அதை மேற்கொள்ள முடியும்? கவலை வரும், கவலை என்பது ஒரு உணர்வு, அது வரும். ஆனால் அது உங்களை மேற்கொள்ள கூடாது, அது உங்களை என்ன செய்யக்கூடாது, ஆழ்த்தி அமிழ்த்தி உங்கள் வாழ்க்கையை துக்கத்தோட வாழும்படியாய் உங்களை அனுமதித்து விட கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் வேண்டுதலினாலும் தேவனுக்கு, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் என்ன செய்வாராம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த துக்கமும் துன்பமும் துயரமான செய்திகள் உங்கள் வாழ்க்கையில வரும்போது உங்கள் இருதயம் பாதிப்படையுது, உங்கள் சிந்தனை பாதிப்படைகிறது, உங்களுடைய இருக்கிற சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போயிடும். அப்ப இதை யார் கொடுக்க முடியும் என்றா, தேவன் தான் கொடுக்க முடியும். உங்களோட வாழ்க்கையில துன்பம் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது உங்களை உண்மையாக யார் ஆறுதல் படுத்த முடியும்டா, தேவன் தான் ஆறுதல் படுத்த முடியும். மற்றவர்கள் எல்லாம் வெறும் வாயினால் சொல்லக்கூடிய ஆறுதலை மாத்திரமே கொடுக்க முடியுமே தவிர, தேவ சமாதானத்தை அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளக்கூடிய இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளக்கூடிய தேவ சமாதானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அந்த சமாதானம் வரும் பொழுது, எப்போ வரும், எப்போ வரும், என் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், என் தேவன் எல்லாம் அறிந்திருக்கிறார், அதனால அவரே எல்லாம் பார்த்துக்கொள்ளான விட்டுட்டு இருந்தாலா? இல்லை, அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் அனுமதிக்காம உங்களை வாழ்ந்த வாழ்க்கையில் வரையில, ஆனாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அங்கே ஆண்டவருக்கு தெரியும், மோசையை கொண்டு போய் அங்கே செங்கடலுக்குள்ளே வச்சு எல்லாம் இது பண்ணும்போது கர்த்தருக்கு தெரியும், பின்னுக்கு எகிப்தியன் அனுப்பினதும் கர்த்தர் தான், எகிப்தியன் அனுப்பினது கர்த்தர் தான். இஸ்ரவேல நினைச்சாக தங்களை அழிக்கும்படியா எகிப்தியர் வருகிறார்கள், ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன, எகிப்தியர்ல அழிப்பதே தேவனுடைய திட்டம். ஆனால் சம்பவம் எப்படி இருந்துச்சு, சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஐயோ நாங்கள் அழிந்து போகிறோம், ஐயோ நாங்கள் அழிந்து போகிறோம், இதுதான் சம்பவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அநேகமானவை இப்படித்தான். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சார், ஏன் அனுமதிச்சார் என்று அதுக்கு தான் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அடையாளப்படுத்துங்க, எந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிச்சார். அந்த நேரத்தில் மோசம் என்ன செய்யறது, சும்மா இருக்கிறது, மோசம் என்ன செய்தார்? கத்தரை நோக்கி பார்த்தார். கத்தரை நோக்கி பார்த்தபோது தான் கத்தரை என்ன செய்தார்? கோலை நீட்டுன்னு சொன்னார். எல் அநேக இடத்துல கோலை நீட்டும்படியாக அந்த கோலை நீட்டி தான் அற்புதம் செய்தார் மோசே. ஆனால் எந்த இடத்துலையும் தானாக செய்யல. ஒரு ஏறு இடத்துல மட்டும் தானாக செய்தார். செய்தபோது ஆண்டவர் பேசும்போது சொன்னபோது அந்த கோலை ஆண்டவர் சொல்லாமலே அடித்தார். என்ன உண்டாயிட்டு? கானானுக்குள்ளே போக முடியல. கர்த்தர் சொல்லாததை மோசே செய்தார், கானானுக்குள்ளே போக முடியல. மற்ற இடத்துல எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார். ஆண்டவரே இதான் பிரச்சனை, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் இதான் நடக்குது, ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி தெரியப்படுத்தி கொண்டே இருந்தார். கர்த்தர் வழியை திறந்து கொடுத்து கொண்டே இருந்தார். இஸ்ரவேலரை கர்த்தர் நடத்தி கொண்டே இருந்தார் மோசேயை கொண்டு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் வாழுகிற வாழ்க்கை சும்மா வாழுகிற வாழ்க்கை அல்ல. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற உலக மக்களுக்கும் உங்களுக்கு ஒரே போல சம்பவம் நடக்கிறது என்ற உடனே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக பங்கு எப்படி மாறி போய் விடுகிறார்கள் என்றா, எல்லாருக்கும் நடக்கிறதானேப்பா, எனக்கும் நடக்குது, இதை போய் நான் ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன என்று நாம் சீர்தூக்கி ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்பொழுது தான் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எப்படி தெரியப்படுத்தினா, அழுது தெரியப்படுத்துங்கன்னு சொல்லல ஆண்டவர். நீங்கள் என்ன செய்ய, ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீர் இதை எனக்கு தந்ததுக்காய் நன்றி, ஆனால் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. ஒரு தாவப்பட்டு சொல்கிறத போல, ஆண்டவரே இது எனக்கு தந்ததுக்கு நன்றி, இந்த வாழ்க்கையை தந்ததுக்கு நன்றி, இதில் போக கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் அந்த பாதையில் உங்களுக்கு பலனை கொடுப்பார், வழி நடத்தலை கொடுப்பார். 2 கொரிந்தியர் 6:8-10 கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆமென். சகலத்தையும் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாரா, அல்லது சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொன்னாரா? யோசிச்சு பாருங்க, சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். எப்படி? நாங்கள் இந்த உலகத்துக்கு எங்களை பிரசன்ட் பண்ணுகிறோம், இந்த உலகத்திற்கு நாங்கள் எங்களை காட்டுகிறோம். கிறிஸ்தவர்கள், உங்கள் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு நான் காட்டுகிறேன். எப்படி காட்டுகிறாராம் அப்போஸ்தலனாகிய பவுல்? கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை நிறப்பட்டாலும் நிஜஸ்தராகவும். எல்லா வகையான போராட்டமும் அங்கே உண்டாயிட்டு அவருக்கு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேர் அடிபட்டு போயிட்டு. அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகர் ஐசிவான்களாக்குறவராகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை அவர் விளங்க பண்ணுகிறார் இல்லை, நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது? எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அது அவனுடைய உண்மையான குறை கிடையாது. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு குறைவண்டா, அவருக்கு அது குறைவு. ஒருவருக்கு சாப்பாடு இல்லை, இந்த நேரம் அவருக்கு சாப்பாடு கிடைக்கலைண்டா, அவருக்கு உண்மையாகவே சாப்பாடு கிடைக்கல. அதே ஒரு சாப்பாடு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கலைண்டா, அவனை போன்றது இல்லை உங்களோட வாழ்க்கை, அவனை போன்றது இல்லை உங்கள் வாழ்க்கை. அதை நீங்கள் உபவாசமாய் மாற்றிவிட வேண்டும். உங்கள் வாழ்க்கை துக்கமாக இருந்தால் அதை சந்தோஷமாய் நீங்கள் மாற்றி பழக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான காரியங்கள் இருந்தால் அதை பாசிட்டிவாக தான் நீங்கள் வெளியில் காட்ட வேண்டுமே தவிர, இல்லை இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் இருக்கிறது, நாங்கள் துக்கமுகமாய் தான் இருப்போம், இல்லை வேதம் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் வேணுமென்றால் சொல்லலாம், அப்படி என்ன அதுக்கு பேர் நடிப்பு அல்லவா? என்னுடைய வாழ்க்கையில் துக்கத்தை வச்சுக்கொண்டு, இந்த மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டு, துக்கத்தை வச்சுக்கொண்டு நான் வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல காட்டினால் நடிப்பு அல்லவா? நடிப்பு தான். உங்களோட மனசுக்குள்ள துக்கத்தை வச்சுக்கொண்டு நீங்க அப்படி செய்தா அது நடிப்பு தான். நீங்க என்ன செய்யக்கூடாது? அந்த துக்கத்தை நீக்கி போட்டுறோம். அதான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு இதெல்லாம் வருகிறது, எங்களோட வாழ்க்கையில துன்பங்கள் வருகிறது, துக்கங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, பாடுகள் வருகிறது, ஆனா இதுக்குள்ள நாங்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறது. எங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது என்றாலும் நாங்கள் அதை அடுத்த செகண்ட் என்ன செய்கிறோம், தூக்கி போட்டுட்டு இங்க என்ன வச்சிருக்கிறோம், சந்தோஷத்தை வச்சிருக்கிறோம். இங்க என்ன வச்சிருக்கிறோம், தேவனுடைய சமாதானத்தை வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க இந்த உலகத்துக்கு என்னத்தை காட்டி கொண்டிருக்கிறோம், என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், சமாதானத்தின் தேவன் எனக்குள்ள எனக்கு இருக்கிறார், இந்த பாவத்தை எல்லாவற்றையும் அடிமைப்படுத்தின சாத்தானை தலையும் நசுக்கின என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், ஜெயம் பெற்ற என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார்டா, என்னுடைய வாழ்க்கையை நான் ஜெயமாய் தான் வெளியில காட்ட முடியும், என்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் நான் வெளியில் காட்ட முடியும். அப்போஸ்தலர் அப்படித்தான், அவர்கள் அதிகமாய் அடிக்கப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள், துக்கப்படுத்தப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள், நிர்வாணங்களிலும் எல்லா காரியங்களிலும் தள்ளப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை மாற்றவில்லை. இதுதான் பாயிண்ட், இதுதான் ஒரு காரியம். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். அதனால எங்களுக்கு எந்த காரியத்திலும் என்ன செய்யலை, மாற்ற முடியவில்லை. சகலத்தையும் முடியவல்லாகவும் விளங்க பண்ணுகிறோம். ஏழாம் அதிகாரம் அதே 2 கொரிந்தியர் 4 வசனத்தை வாசிக்கலாம். 7 மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலையும் அங்க எந்த லிஸ்ட்ல என்ன செய்யல, ஒன்று கூட அவர் மீதமா வைக்கல. அவருடைய லிஸ்ட போட்டீங்கன்னா, அவருக்கு உபத்திரம் உண்டான லிஸ்ட போட்டீங்கன்னா, ஒரு 1000 உபத்திரம் உண்டா அந்த லிஸ்ட போட்டா, அதுல ஒரு லிஸ்ட கூட இதை தவிர அவர் சொல்ல வேண்டும், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் எப்படி இருக்கிறோம், பூரண சந்தோஷ பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன், எனக்கு உண்டான எல்லா உபத்திரவத்திலையும் சந்தோஷமாயிருக்கிறேன். எப்படி, நமக்கு உபத்திரம் இல்லாட்டி தான் சந்தோஷம் வரும், அதுதான் இயற்கை, அதுதான் நியதி. ஆனா இவருக்கு எப்ப சந்தோஷம் வந்திருக்காம், அது எப்ப பரிபூர்ணமா சந்தோஷம் வந்திருக்காமண்டா, எங்க உபத்திரம் வந்துச்சோ அந்த உபத்திரவம் அவருக்கு பரிபூர்ண சந்தோஷமாய் உண்டான சகல உபத்திரவத்திலேயும் உபத்திரவங்களிலேயும் பாருங்க, அதுலதான் பரிபூர்ண சந்தோஷம். அப்ப இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவத்தை தேவனே உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் என்பதை சரியாய் விளங்கிக் கொண்டால், அதுல உங்களுடைய பிழை இல்லை என்றால், கிறிஸ்துவ நிமித்தமாய் அந்த உபத்திரவம் வருகிறது என்றால், அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அந்த உபத்திரவத்திலே நீங்க பரிபூர்ண சந்தோஷம் உடையவளாய் இருக்க வேண்டும். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கர்த்தர் ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவத்தை கொடுக்கிறார், என் தேவன் ஏன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த உபத்திரவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரே கர்த்தர், இல்லை. அந்த உபத்திரவங்களில் அந்த உபத்திரவத்தை நீங்கள் பூரண சந்தோஷமாய் மாற்றும்படியாக கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க, அதுக்காக தான் கர்த்தர் கொடுக்குறார். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி மாற்றுகிறீர்கள், அதை எப்படி உங்களுக்கு வரக்கூடிய சகல உபத்திரவத்தையும் சகல உபத்திரவத்திலையும் பரிபூரண, 1-2 அல்ல, 1-2 விட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் பரிபூரண சந்தோஷம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். அவர் மாத்திரமா சொன்னார், அவரால் வழிநடத்தப்பட்ட அந்த திருச்சபை மக்கள் எப்படி இருந்தார்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8 இதே 2 கொரிந்தியர் 8 வாசிக்கலாமா. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். போதும். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு, அப்ப சபைகள் தனித்தனியான ஒவ்வொரு இடங்களிலும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு சபைகளாய் ஆராதிக்கப்பட்டது. நாம் அனைவரும் சேர்ந்து சபை என்று வேதம் சொல்லுகிற அதே வேதம் இப்பொழுது நாம் எப்படி செய்கிறோமோ இது போல ஆங்காங்கே இடங்களில் சபைகளாய் ஆதி திருச்சபையில் இருந்தது என்பதை வேதத்தில் அநேக இடத்துல நீங்கள் வாசிக்கொண்டே வரலாம். சபைகள் இல்லை என்று சொல்லுவது வேதத்திற்கு புறம்பான உபதேசம். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் ஒரு கிருபையை கொடுத்தார். இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், நாம் தேவனுடைய கிருபையெல்லாம் நிற்கிறோம். உண்மைதானே, நாம் தேவனுடைய கிருபையெல்லாம் நடக்கிறோம். இந்த இடத்துல வந்திருப்பது தேவனுடைய கிருபை. இந்த மக்களுக்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தார். என்ன கிருபை கொடுத்தார், அந்த கிருபை என்ன வாங்கி வச்சு கொண்டார்களா, அந்த கிருபையினாலே அந்த மக்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். எப்படி, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுனாலே அந்த மக்கள் சில கிரியைகளை செய்தார்கள். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்குறார் என்னத்திற்கு? கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழும்படியாய், கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியம் செய்யும்படியாய், கிறிஸ்துவுக்காய் நாம் போராடும்படியாய், கிறிஸ்துவுக்காய் நடக்கும்படியாய், கிறிஸ்துவுக்காய் பேசும்படியாய், கிறிஸ்துவுக்காய் நாம் வைராக்கியமாய் வாழும்படியாய் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாராம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையை கர்த்தர் அனுமதித்தார். அந்த சோதனை என்ன தெரியுமா? மிகுந்த உபத்திரவம். உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய சரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியம். ஒன்று, மிகுந்த உபத்திரவம், கிறிஸ்துவ நிமித்தமாய் உபத்திரவம் வந்துட்டு, இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது, பிடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களால் வெளியில் போய் வேலை செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, மிகுந்த அது சும்மா இல்லை, கொடிய சரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே. அப்போ இந்த உபத்திரவமும் இந்த தரித்திரமும் இந்த கொரிந்து இந்த மக்கதுனிய சபை மக்களுடைய சமாதானத்தை என்ன செய்யலையாம்? எடுத்து போடல. தெளிவாக பாருங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் பட்ட பின்னர் இல்லை, சோதிக்கப்படுகையில் அவருடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு சொல்றார். கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் அவர்கள் இந்த இப்ப இருக்கிற நிலைமை, அவருடைய தற்காலிக நிலைமை, அவர்கள் தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். அப்ப யார் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும், யார் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், யார் கர்த்தருக்காக ஓட முடியும் என்றால், யார் தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் பரிபூரண சந்தோஷம் உடையவர்களா இருக்கிறார்களோ, எப்ப எல்லா நேரத்திலும் உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் கூட பரிபூர்ண சந்தோஷம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். உலக மக்கள் அப்படி வாழ முடியாது. உலக மக்களுக்கு தீமை என்றால் தீமை தான், துன்பம் என்றால் துன்பம் தான். இன்பம் வந்தால் சந்தோஷமாக இருப்பார்கள், காசு வந்தால் சந்தோஷமாக இருப்பார்கள், கழித்து ஆர்ப்பரிப்பார்கள், விளையாடுவார்கள், எல்லா காரியங்களும் செய்வார்கள். ஆனால் தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறது, துக்கம் வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது நீ பூரண சந்தோஷமாய், பரிபூரண சந்தோஷம், எல்லா உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அவர் வளர்த்த மக்கதோனியா சபையை பற்றி அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த மக்கள் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தார்கள், பயங்கரமான உபத்திரவத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே என்ன இருந்தது? பரிபூர்ண சந்தோஷம் இருந்துச்சு. யோசிச்சுப்பாரு, அப்போ ஆதி திருச்சபை மக்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள், எப்படி போதித்திருக்கிறார்கள், எவ்வளவாய் எவ்வளவாய் போதித்திருக்கிறார்கள் பாருங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் அந்த மக்களை தட்டி எழுப்பி, நீ உபத்திரத்தை அனுபவிப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கொடுமையான தரித்திரம் இருக்கா, நீ அதை அனுபவி, பரவாயில்ல, அதனால உனக்கு கெட்ட பேர் கிடையாது, உலகம் சொல்லுதா கெட்ட பேர், சொல்லிட்டு போட்டும், நீ அனுபவி, அதனால கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்க போகிறார், பரிபூர்ண சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்காங்க உனக்குள்ள. அப்ப அந்த ஜனங்கள் அவளை சுத்தி இருந்த அந்த சூழ்நிலைகளில் பரிபூர்ண சந்தோஷம் மனதுக்குள்ள இருந்த போது மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்கள்? உதாரத்துவமாய். உதாரத்துவம் என்றால் கணக்கு வழக்கு பார்க்காதபடி, என்னால் முடியும் முடியாது என்று சொல்லாதபடி, எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை எப்போ வந்துச்சு என்று சொன்னால், அந்த உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷம் உடையவளாக இருந்தபோது அவளுக்கு தெரியும், இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கிறேன், இதை நான் கொடுக்கறதுனால எனக்கு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஆனால் இப்போ ஒன்றும் இல்லாத போதும் எனக்கு பரிபூர்ண சந்தோஷம் இருந்துச்சு, நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போனாலும் எனக்கு பரிபூர்ண சந்தோஷம் இருக்கும். அந்த பரிபூர்ண சந்தோஷம் இதில் இல்லை, இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலக பொருளில் பரிபூர்ண சந்தோஷம் இல்லை. இது என்னை விட்டு போகிறதுனாலையோ, இது என்னை குத்துகிறதுனாலையோ, இது என்னை வேதனைப்படுத்துகிறதுனாலையோ நான் தேவன் கொடுக்கிற பரிபூர்ண சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு தேவ ஜனங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும், திராணிக்கு தக்கதாய் அதாவது தங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, திராணிக்கு மிஞ்சி தங்களுக்கு எவ்வளோ முடியாதோ, எவ்வளவு முடியாதோ அவ்வளவுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், கொடுத்தார்களாம். கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தால் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்களாம். அதனால் அதுக்கு பிரகதியத்தை விட்ட இந்த தர்மபானத்தை அவர் வாங்கி பெற்றுக்கொண்டு கொடுத்தார் என்று சொல்லப்படும். நாங்கள் நினைத்தபடி என்றால் அப்போஸ் நாங்கள் பவுலுக்கு அந்த சபையை குறித்து நன்றாய் தெரியும், அந்த மக்களை நன்றாய் தெரியும், அந்த மக்களுடைய வருமானங்கள் என்ன, அவருடைய காரியங்கள்லாம் என்னன்னு நல்லா தெரியும். இப்போ எருசலேமில் பஞ்சம் என்ற உடனே இவர்கள் தங்களுடைய வருமானத்தில் இருந்தும் தங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தும் தாங்களே தரித்திரம், இவர்களே யாரோ ஒருவர் பார்க்க வேண்டும், இவர்களுக்கே போஷிப்பில்லை, இவர்களுக்கே ஒன்றுமில்லை என்ற அந்த நிலைமையிலையும் ஐயோ மற்ற பரிசுத்தவான்கள் துக்கப்படுகிறார்களே, ஐயோ அவர்களுக்கு வருமானம் இல்லையே என்று சொல்லி தங்களுடைய இல்லாமல் இருந்து எடுத்து கொடுக்க அப்போஸ்தலர் சொல்லுகிறார், தாங்கள் அப்படி நினைச்சு பார்க்கல என்று, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல், அதாவது இவர்கள் ஒரு கணிப்பு வச்சிருந்தார்கள், சரி இந்த சபை மக்கள் இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவர்களுக்கு இந்த இவ்வளவுதான் வருமானம் இல்லை, இந்த இதுதான் இருக்கு, மிஞ்சி மிஞ்சி போனால் இவரை தான் இவரெல்லாம் செய்ய முடியும். ஆனால் அப்படி இவர் நினைத்திருந்தார், இவர்கள் தாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் அப்படி என்றால் அதை காட்டிலும், இவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும், இவர்கள் நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் செய்யும்படியாய் அவர்களை என்ன செய்தா, முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் என்ன செய்யல, தங்களில் நம்பிக்கை வைக்கல. எங்கட வாழ்க்கையை நாம் நம்மில் நம்பிக்கை வச்சாதான் இந்த துக்கம் என்ன செய்யும், நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நம்பிக்கை எங்க விட்டுட்டார்கள், விட்டாச்சு, அவர்களுக்கு தெரியும் நம்மை வழி நடத்துகிற இந்த ஊழியர்களுக்கு தெரியும், நம்மை வழி நடத்துகிற இந்த சபைக்கு தெரியும், இவர் நமக்காய் ஜெபம் பண்ணுவார்கள், இவர் நமக்காய் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள், கர்த்தர் நிச்சயமாக இவங்களை கைவிட போகிறது கிடையாது, கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்வார் என்று முதலாவது கர்த்தருக்கும் தங்களுடைய ஊழியக்காரர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையுடையவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். யாக்கோபு மன்னிச்சுங்க, முதல்ல ஒன்று பேதுரு வாசித்து அதுக்கு யாக்கோபு போடும். ஒன்று பேதுரு 4 அதிகாரம், 1 பேதுரு 4, பனிரெண்டிலிருந்து வாசி, 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனையாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்தவனையாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனையாவது பாடுபடுகிறவன இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் இருக்கிறது, முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவன். ஆமென். அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பாடுகளுக்கும் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்ற பாடுகளே இல்லை, பாடல்களை கூட கொடுக்க தேவையில்லை. இன்றைக்கி நம்ம அப்படி தான் நினச்சி கொண்டிருக்கிறோம், அநேகம் நம்ம பாடலாம் கொஞ்சம் கத்தட்ட கொடுத்துட வேண்டுமப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு வருத்தப்பட்டு பாட சொல்கிறதே நினைத்து பாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாடுதல் தருவேன், அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் நமக்கு இடைப்பாடுதல் தருவார் என்று நினைக்கிறார்கள். அது நமக்கு கிடையாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாடுகளை நாம் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாட கர்த்தர் எடுத்து போற்றுவார்னு சொல்லிடுது, பாட உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் எடுத்து போடுவார்னு சொல்லிடுது. அதே போல் அந்த பாடு எப்படி வந்துச்சா, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் கொடுக்கப்படும். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி அந்த பாடுகளை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது தான் தேவனுடைய நோக்கம். உங்களுக்கு பாட அனுபவிக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன, அந்த சித்தம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா என்பது தான் நோக்கம். அதைத்தான் ரெண்டு குழந்தையில் வாசிக்கும் பொழுது மக்கதனிய சபை நாட்டு மக்களை குறித்து சொன்னால், நாங்கள் நினைக்கிற பாதி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுடைய சந்தோஷத்தில் வாழுகிற அந்த சந்தோஷத்தை அறிந்து கொண்ட மக்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் நினைக்கல, ஐயோ நான் கிறிஸ்துவுக்கு என்ன ஒப்பு கொடுத்தால் போதும் தானே அப்படி என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை போதித்த, கிறிஸ்துவை மாதிரியாக காண்பித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்க தேவையில்லை. மக்கதுனிய சபைக்கு சொல்லியிருப்பார், எங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்கப்பா, நான் மனுஷன், எனக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லல, மாறாக நாங்களும் நீங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அந்த மக்கள் தங்களை தங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார். கீழ்ப்படுதலை சொல்லுகிறார். அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்த மக்கள், எதை சொன்னாலும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாய் தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், என்னை வழிநடத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முற்று முடிய ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் உங்களால் தேவன் என்ன செய்கிறாராம், மகிமைப்படுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு நிந்தை வந்தா அது தேவனுக்கும் நிந்தை என்று நாம் நினைக்கிறோம். என்ன ஒருவர் நிந்தித்தால், என்ன ஒருவர் புறக்கணித்தால் அது தேவனுக்கும் அப்படி என்று நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது தேவனுக்கு மகிமை. என்னுடைய வாழ்க்கையில் என்னை மக்கள் நிந்தித்தால், என்னை புறம்பே தள்ளினால் அது தேவனுக்கு மகிமை. நான் தேவனுக்கு சித்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம், அதுக்காக என்னுடைய வாழ்க்கை நான் சொல்லலை, நான் இப்படி செய்தால் கர்த்தர் எனக்காக இப்படியே நிற்பாருன்னு நான் சொல்லலை. நான் கர்த்தருடைய சித்தப்படி வாழ்ந்தால், நான் கர்த்தருடைய சித்தப்படி போதித்தால், நான் வேதத்தை வேதமாக போதித்தால், எனக்கு சார்பாகவோ என்னுடைய சேர்ந்தவர்களுக்கு சார்பாகவோ நான் போதிக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நான் சொல்லி வாழ்ந்தால், அப்படி வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாய் நான் வாழுகிற வாழ்க்கைக்கு எனக்கு உபத்திரவம் வந்தால், துன்பம் வந்தால், மக்கள் என்னை தூஷித்தால் கர்த்தர் தூஷிக்கப்பட மாட்டார், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாது, தேவன் மகிமைப்படுவார். வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே உலகத்தாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அவர்கள் உங்களை தூஷிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஆவியானவர்களை தூஷிக்க முடியாது. இந்த நிலைமை வரும்பொழுது அது தேவனுக்கு மகிமை தான். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதனாவது, திருடனையாவது, பொல்லாங்க செய்தவனையாவது, அந்நிய காரியங்களை தலையிட்டுக் கொண்டவனையாவது பாடுபடுகனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து, இன்றைக்கு நமக்கு வெட்கம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில வெட்கம், அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார், அவருக்கு முகத்தை நான் எப்படி முழிப்பேன், இவருடைய முகத்தை எப்படி நான் முழிப்பேன், எப்படி அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், சொல்லிட்டு போட்டும். சொல்லுகிற யாரும் உங்களை பரலோகத்தில் கொண்டு போக முடியாது, யாரும் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறது கிடையாது, யாரும் உங்களுக்காக மறிக்கவும் இல்லை, யாரும் உங்களுக்காக ரட்சிப்பை தரவும் இல்லை. அவர் வெட்கப்படாதபடி நீங்கள் வாழ்ந்தா போதும், அவரை நீங்கள் வெட்கப்படுத்தாமல், உங்களை வாழ்க்கை அவரை வெட்கப்படுத்தாமல். சில காரியங்களை நான் சொல்ல விரும்பல, அப்படி சில காரியங்களை நான் கேள்விப்படுகிறேன், காரியங்கள் இது பண்ணுகிறேன், கவலையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. தேவ பிள்ளைகள் நடக்கக்கூடாது, தேவ பிள்ளைகள் உலக மக்களோடு போய் என்ன செய்யக்கூடாது, தேவ காரியங்களை என்ன செய்யக்கூடாது, சேர்ந்து அவர்களோடு கூட கர்த்தரை தூஷிக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்குது கிறிஸ்தவத்தில், கிறிஸ்தவத்தில் நடக்குது. தேவனுடைய காரியத்தையும் தேவனுடைய ஊழியத்தையும் உலக மக்கள்கிட்ட போய் சொல்லி அவர்களோடு சேர்ந்து தூஷிக்கிறார்கள், நினைக்கிறார்கள். இல்லை, நாங்கள் மனிதருக்கு செய்கிறோம் கிடையாது, கர்த்தரை தூஷிக்கக்கூடாது. உலக மக்கள் அவர்கள் செய்கிறார்கள், நாம் அப்படி நடக்கக்கூடாது. வேதம் பாருங்கள் தெளிவாக சொல்கிறோம், ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. நாம் எதை குறித்தும் வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, எதை குறித்து வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, வெட்கமே பட தேவையில்லை. யார் என்னமும் சொல்லிட்டு போட்டும், எப்படி சொல்லிட்டு போட்டும், என்னமும் நடக்கட்டும், அதனால் உங்களுக்கு எதுவும் நடக்க போகிறதில்லை. தேவன் முன்பாக நான் வெட்கப்படாமல் நிற்க வேண்டும் என்றால், மனிதருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்ட பரவாயில்லை, தேவனுக்கு முன்பாய் அவர் வரும் பொழுது நான் வெட்கப்படாமல் நிற்க வேண்டுமென்றால், இப்பொழுது மன்னருக்கு முன்பாய் நான் தலை குனிந்து நிற்க வேண்டுமென்றால் பரவாயில்லை, அதனால நான் தேவனுக்கு முன்பாய் வெட்கப்படாமல் இருப்பேனா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அதான் முக்கியம். இங்கே உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை வெட்கப்படக்கூடிய வாழ்க்கையா இல்லை, பரவாயில்லை, தேவனுக்கு முன்பாய் நான் வெட்கப்படக்கூடாது. அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். யார் மகிமைப்படுத்த முடியும், துக்கமா இருக்கிறவனா, தேவனை யார் மகிமைப்படுத்த முடியும், ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவருடைய இருதயத்துக்குள்ள துக்கங்கள் அடைத்திருந்து, கவலைகள் அடைத்திருந்து, மற்றவர்களெல்லாம் பார்க்கும்படி அவனுடைய வாழ்க்கை தெரிகிறது, முகத்திலே தெரிகிறது, அவருடைய செயல்களிலே தெரிகிறது, வாழ்க்கையிலே தெரிகிறது, நான் அப்படி வாழும் வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்ப பாடுபட்டனால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தப்படவன். அப்போ மகிமைப்படுத்தா என்ன? தேவனை ஒருவன் உயர்த்தா என்ன? சந்தோஷத்தோடு ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, அழுது கொண்டு ஆண்டவரே நன்றி அப்படி இல்லை, சந்தோஷமாய் மன மகிழ்ச்சி, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீர்கள் நன்றி, இந்த துக்கத்தெல்லாம் எனக்கு தந்திருக்கிறீரா நன்றி, இவ்வளோ துன்பத்தை நான் அனுபவிக்கிறேனே, மற்றவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஏளனமாய் சொல்லுகிறார்களே, ஒரு எள்ளுக்கு என்னை மதிக்கவில்லையே, நன்றி ஆண்டவரே இந்த வாழ்க்கையை தந்ததுக்கு நன்றி. நான் இங்கே துக்கப்பட்டால் பரவாயில்லை, இங்கே நான் வெட்கப்பட்டால் பரவாயில்லை, இங்கே நான் துன்பப்பட்டால் பரவாயில்லை, இதனால் உங்களுடைய ராஜ்யத்தில் நான் வர முடியும் என்றால் அங்கே வெட்கப்படாமல் நிற்க முடியும்ன்ற எனக்கு அது போதும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் நியாய தீர்ப்பு முதலாவது இங்கே தான் தொடங்கும். அநேகர் அதை நம்புகிறது கிடையாது. இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கையிலேயே இந்த வாழ்க்கையிலேயே நியாய தீர்ப்பு நமக்கு உண்டாகிறது. அதனால் தேவன் நம்ம என்ன செய்கிறார், நம்ம பிள்ளையாக போகும்போது தேவன் என்ன செய்கிறார், நம்மை தண்டிக்கிறார், அடிக்கிறார், நம்மை திசை திருப்புகிறார், இங்கே போகாத அங்கே போகாத வழி காட்டுகிறார், மற்றவர்களை கொண்டு பேசுகிறார், இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தான் நியாய தீர்ப்பு இல்லையே என்று நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்க காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினார் அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே நம்மிடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு முதலாவது நம்மிடத்தில், அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு வரப்போகுது, இனி தான் உலகத்துக்கு வரப்போகுது. இப்போ அவர்கள் எல்லாரும் நியாய தீர்ப்பு இல்லாதபடி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், தங்களுக்கு நினைச்சதெல்லாம் சரி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படி வாழக்கூடியவள் அல்ல, நாங்கள் நியாய தீர்ப்பின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பின் காலத்தில். அந்த நியாய தீர்ப்பு அவருடைய திருச்சபையில் இருக்குது, அவருடைய மக்கள் மத்தியில் இருக்குது, இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது துவங்கினால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்ன வாங்கியிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், இதை நம்ம என்ன செய்யல அநேகர் நம்புறது கிடையாது, நீதிமான் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரியது அப்படின்னா என்ன, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரியது அப்படின்றா என்ன, ரட்சிப்பு அதான். இந்த சில வார்த்தைகளை நம்ம என்ன செய்துட்டோம் தெரியுமா, அந்த சொல்லிக்கொண்டிருப்பார்கள் அல்லவா, மணி உருட்டி உருட்டி செபம் சொல்லுவார்கள், இது பண்ணுவார்கள், ஒவ்வொரு மதங்கள்லையும் இருக்கு, எல்லா மதங்கள்லையும் அதை இதை செய்வார்கள். அப்படி சொல்லி சொல்லி தாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றது தெரியாதபடி அவருடைய நாவு மாத்திரம் உச்சரித்து கொண்டு இருக்கும், அது என்ன அர்த்தம் ஏது என்று தெரியாது. இன்றைக்கு கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு மூட நம்பிக்கை இந்த ரட்சிப்புன்னா என்னென்னு தெரியல. வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது பாவத்திலிருந்து விடுதலை, அதுதான் ரட்சிப்புன்னு சொல்லுகிறார். ஏசு கிறிஸ்து ரட்சகர், யேசுவா என்றார் ரட்சகர் என்றால் அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்தில் மீட்டு அவர்களை ரட்சிப்பார், பாவத்திலிருந்து மீட்டு அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்படுவது என்றால் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுறதில்லை, அது ஒரு பகுதி, விடுதலை பெறுவது அப்படின்றா என்ன, பாவம் செய்யாத நிலைக்கு ஒரு மனுஷன் வருவது, இனி பாவமே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு வருவது, அதான் விடுதலை. எகிப்திலேயே இருந்து கொண்டு எகிப்தின் கீரைகளையும் எகிப்தின் பொல்லுக்குண்டுகளையும் சாப்பிட்டு கொண்டு நான் விடுதலை பெற்றவன் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நீதிமானே, நீதிமாண்டா யாரு, ரட்சிக்கப்பட்டவன் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லுகிறோம், நீதிமாண்டா ரட்சிக்கப்பட்டவன், பரலோகத்துக்கு போயிட்டான்னு நம்ம சொல்கிறோம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் ஏனாண்டா இதெல்லாம் தேவை நம்முடைய வாழ்க்கையில். இந்த தேவனுடைய சித்தம் ஏன் பாடு அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாய் விடுதலை பெற்ற கூட்டங்களாய் அங்கே போய் நாம் நிற்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையாம், தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்கள் தங்கள் ஆத்மாக்கள் உண்மையில் அவருக்கு ஒப்பு கொடுக்க, நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். ஆதி அப்போஸ்தலருக்கு உபத்திரவத்தின் நாட்களிலும் கடுமையான உபத்திரவத்தில் போகும்போது தேவ சமாதானம் பரிபூரண சமாதானம் அங்கே இருந்துச்சாம். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய லிஸ்ட்டை போடுறார், அவரை போல சோதிக்கிறது சோதனைக்கு நீங்கள் யாரும் நான் யாரும் போகவில்லை, அந்த அளவுக்கு எல்லா சோதனைகளும் கடந்து போன அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் எல்லா நிலையிலும் அவர் என்ன செய்கிறார், பரிபூரண சந்தோஷமுடையவனாய் இருக்கிறேன், எல்லா உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமுடையவனாய் இருக்கிறேன். ஏன் பரிபூரண சந்தோஷம் என்றால் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் அந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார், அப்போஸ்தலர் மத்தியில் பரிசுத்தாவியானவர் இருந்தார், ஊழியர்கள் மத்தியில் அவளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார், ஆதி திருச்சபை மக்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார், அவர்கள் கடந்து சென்ற எல்லா உபத்திரவத்திலும் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருந்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அதே ஆவியானவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இப்படி வாழ முடியும், நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் துக்கமுகத்தோடு வாழ முடியும்? நாம் வாழ முடியாது. அப்படி நாம் துக்கத்தோடு வாழுகிறோம், துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம், நமக்குள்ளே இன்னும் துக்கம் இருக்கிறது என்றால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நமக்குள்ளே எந்த ஆவி இருக்கிறது. நமக்குள்ள அந்த ஆவியானவர் துக்கத்தின் ஆவியானவர் அல்லவே. அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அந்த ஆவியானவரே நமக்கு அதை தருகிறார் என்று சொல்லுகிறார். தேவ சமாதானத்தோடு இருப்போம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தோடு இருப்போம், மன மகிழ்ச்சியாக இருப்போம். உபத்திரவங்களை அனுபவிங்க, நான் வேதம் சொல்லுகிறபடி சொல்லுகிறேன், உபத்திரவத்தை சந்தோஷமாக அனுபவிங்க, பாடுகளை சந்தோஷமாக அனுபவிங்க, துக்கத்தை சந்தோஷமாக அனுபவிங்க. உங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் வரட்டும், இதெல்லாம் வருகிறதுனாலே நன்மை நன்மை நன்மை மாத்திரமே. வேதம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்கிறது. யார் எப்படி கற்றுக் கொடுக்கட்டும், யார் எப்படி போகட்டும், எப்படி சொல்லிக்கொண்டு போகட்டும், நான் படிக்கிற நீங்கள் படிக்கிற இந்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா, இவைகள் எல்லாம் உங்களை துக்கப்படுத்துவதற்காக வரவில்லை, இவைகள் எல்லாம் உங்களை பூர்ணப்படுத்துவதற்காக வருகிறது. ஆனால் நீங்கள் அதை துக்கமாய் மாற்றி உங்கள் இருதயத்துக்குள்ள போட்டு துக்கப்படுத்தி கொண்டு துக்க முகத்தை காட்டாதீங்க. நான் ஜோ பண்ணி கொடுக்குறேன், ஒரு முறை தாவப்பண்ணே நன்றி சொல்லுங்கள், நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொப்பா. தேவரே ஆண்டவரே, இது உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பி ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை குணப்படுத்துகிற நீர் என்பதை பார்க்க எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே உண்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், இது உங்களுடைய வார்த்தை என்பதை நாங்கள் அறிகிறோம் அறிவிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தேவ கிருபை ஆண்டவரே பூர்ணமாய் கொடுக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆம் பிதாவே, தேவரீரப்பா அநேக காரியங்கள் மனுஷனுக்கு துக்கத்தையும் துன்பத்தையும் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம், அநேக துக்க முகங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, வரக்கூடிய உபத்திரவங்கள் சோதனைகள் துன்பங்கள் இதை எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் பகுத்து ஆராய்ந்து எது எதினால் வந்தது, இந்த காரியத்தை ஏன் தேவன் அனுமதித்திருக்கிறார், இதிலே கர்த்தரினை நடத்தி செல்கிறார், இதில் உள்ள நன்மை என்ன, இதில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் பகுத்து ஆராய்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா உம்முடைய சித்தம் என்பதை அறிந்து ஆண்டவரே அதற்கு ஒப்பு கொடுத்து தங்களையும் தங்களுடைய இருதயங்களையும் தங்களுடைய சிந்தனைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கவலைகளுக்கு அல்ல உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்யும்படியாய் உம்மை நோக்கி பாருங்கள். கிருபையாயிரும் ஆண்டவரே சத்துருவானவன் களைகளை விதைக்காத படிக்கு ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இதோ துக்க முகங்களை நாங்கள் காணாத படிக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே மன மகிழ்ச்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே சந்தோஷம் உள்ள ஆண்டவரே அந்த முகத்தோடு இந்த பிள்ளைகள் வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். ஆம் ஆண்டவரே, இது எங்கள் விருப்பம் எங்கள் நோக்கம் என்பது அல்ல, இது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்கிறத நாங்கள் அறிகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உபத்திரவத்தில் துக்கப்படுவதை நீர் விரும்புகிறவர் அல்ல, உபத்திரவத்தில் வேதனைப்படுகிறதை நீர் விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அதிலே பலனடையும்படியாய் பலம் அடையும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அதற்காகவே இந்த வாழ்க்கையை நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய சித்தப்படியே நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இது உம்முடைய பிள்ளைகள் இறுதி வரை ஆண்டவரே எல்லா உபத்திரவங்களையும் ஆண்டவரே மேற்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா சகித்து இந்த உபத்திரவத்திற்கு அவளுக்கு பின்பாய் வரக்கூடிய மக்களுக்கு இவர்களும் கூட தைரியம் சொல்லுகிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்துவர்களாய் இருக்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. எதையும் ஆண்டவரே நீர் அனாவசியமாய் ஏதோ ஒன்று இல்லாத நீர் கொடுக்கிறவர் அல்லவே. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளும் ஆண்டவரே உம்மால் வழிநடத்தப்படுகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆம் பிதாவே துதிக்கிறோம். நாங்கள் விடுகிற ஒவ்வொரு மூச்சும் உம்முடைய சித்தத்தினால் நடக்கிறது என்பதை அறிகிறோம். எங்கள் தலையிலிருந்து விழக்கூடிய எந்த முடியும் கூட கர்த்தாவே உம்முடைய சித்தம் இல்லாமல் விழவில்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனாலும் கூட ஐயா இந்த மனிதனுடைய மனது ஆண்டவரே துக்கமும் கவலைகளும் வேதனைகளையும் எப்பொழுதும் நிரப்பி வைத்து கொண்டு ஆண்டவரே அதனுடைய வெளிப்பாடை ஆண்டவரே நாங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் போகிற இடங்களிலும் வருகிற இடங்களிலும் ஆண்டவரே எங்களை துக்கிக்கிறவர்களாய் நாங்கள் காட்டுகிறோமே. ஆம் பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா, நீர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகள், எங்களுக்குள் தேவன் இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த ஜீவாதிபதி எங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த மன மகிழ்ச்சியை அந்த ரட்சிப்பை அந்த விடுதலையின் வாழ்வை ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறருக்கு நாங்கள் வாழ்ந்து காட்ட உம்முடைய கிருபைக்காய் கெஞ்சுகிறோம். எங்களால் முடியாது என்பதை நிறைந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பலத்தை தாரும், உம்முடைய கிருபையை தாரும். உம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா நீர் அறிந்திருக்கிறீர். அவைகள் ஆண்டவரே முன்பாக இருக்கிறது. அதனுடைய வேதனைகள் ஆண்டவரே சொல்லி முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதோ இருதயங்களை ஆற்றும், உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை நீக்கி போடும். அந்த பிள்ளைகள் அதை எல்லாவற்றையும் சுமந்து தாங்கி ஆண்டவரை ஜெயம் எடுத்து ஆண்டவரை என் கர்த்தரால் இது உண்டாயிற்று என்று சொல்ல ஆண்டவரை நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். சத்ருவானவன் கலைகளை விதைக்காதபடி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். ஆம் பிதாவே, துதிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். வரும் நாட்களிலே 60-100 பலன் கொடுக்கவும் உதவி செய்யும். அவற்றை நாங்கள் காணவும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்படாதவராய் நிற்கவும் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாய் ஜபம் செய்கிறோம். எல்லாவற்றையும் திருப்பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.